ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நியமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாச்சகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே குலபூஷண மகாகுரவே நமஹ. ஸ்ரீ தரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம. ஸ்ரீ அலன்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நம. ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி. ஸ்ரீருந்ததோ புலிதிரு வேங்கடமுடையான் பகரண்ட சொன்ன படமுடியுள் ஓரொன்று தானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளிமாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழுது சூழ் மாலிருஞ்சோலை தளர்விடலாகில் சார்வது சதிரே என்ற பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி சுவாமி தேசிகன் இந்த தயாசதகம் என்ற கிரந்தத்திலே 31வது ஸ்லோகத்திலே நேற்றைய தினம் நமக்கெல்லாம் நம்முடைய இளமை கெடுவதற்கு முன் முதுகுபற்று கைத்தளத்தாம் முன்னொருகோலூண்டி விதிர்விதித்து கண்சுடன்று மெற்கிட கொண்டருமி இது என்னப்பற மூத்தவாரன்னு இளையவரேசாமுன் கையிலே தடி ஊனி முதுகுகூன் போட்டு பக்கத்திற்கே சிறுபிள்ளைகள் எல்லாம் இவன் கிழவன் சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய சுவாசம் நல்ல ஸ்திதியிலே இருக்கும் போதே நான் எம்பெருமானுடைய திருவேங்கடத்தானுடைய மலையடைந்து அவனுடைய திருவிவாதத்திலே எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்ற ரீதியிலே அந்த குடவரை தாள்களிலே நான் ஒரு நித்தியவாசம் பண்ண வேண்டும் என்று 31வது ஸ்லோகத்திலே சாய்ச்சர் மதுமதன தயேத்வாம் பாரிதாரா விசேஷைஹி என்ற ரீதியிலே சுவாமி தேசிகன் தயாசதத்தில் 31வது ஸ்லோகத்திலே சாய்ச்சர். இன்றைய தினம் அவதாரமான ஸ்லோகமானது 32வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே ரொம்ப அற்புதமான விஷயம் சாதிக்கிறார். இந்த தயாதேவி எப்படி இந்த ஸ்ரீதேவனிடத்திலையும் இந்த பூபிராட்டினிடத்திலையும் தனது நன்மதிப்பை பெறுகிறாள் என்ற ரீதியிலே சாதிக்கிறார். அவிதித நிஜயோக க்ஷேமம் ஆத்மான் அபிஜம் குணல வரகிதம்மாம் கோப்து காமாதயத்வம் பரபதி சதுரைஸ்தே விப்ரமை ஸ்ரீனிவாசே பகுமதி மனபாயம் விந்தசி ஸ்ரீதரண்யோஹோ அப்படின்னு 32வது ஸ்லோகம் அவதாரம் பண்ற சுவாமி தேசிகன். அதாவது தன்னை சொல்ற தேசிகன், ஹே தயாதேவியே, எனக்கு எந்த யோகக்ஷேமத்தை பத்தியும் தெரியாது, என்னை பற்றியும் எனக்கு எதுவும் தெரியாது, இந்த ஆத்மாவை பற்றியும் எனக்கு சிறிதும் தெரியாது, சிறிதளவேனும் அடியனிடத்துல கொஞ்சம் குணம் இருக்கு அப்படின்னா எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட என்னை நீ ரட்சிக்கும் பொருட்டு பெருமாளை நீ வந்து சிறிது உன் பக்கம் திருப்பி மயக்கி நான் செய்யும் பாவங்களை எல்லாம் அவனுடைய திருக்கண்களுக்கு கடாட்சத்திற்கு இலக்காகாமல் உன்னுடைய மாய மயக்குக்களாலே எம்பெருமானை நீ உன் வசப்படுத்தி நீ இட்ட வழக்காய் அந்த ஏழ்மலையான் திருவேங்கடத்தான் சீனிவாசன் இருக்கான் அப்படின்னு சாய்க்கிறார். இப்படிப்பட்ட இந்த தயாதேவியின் காரியம், இந்த காரியகரம் எப்படி இருக்குன்னா ஆசித ரக்ஷணத்தை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த தயாதேவியின் காரியத்தை கண்டு பெரிய பிராட்டியாகவும் பூப்பிராட்டியாகவும் இருக்கக்கூடிய இரு பிராட்டிகளுடைய அவருடைய திருவுள்ளத்திலே நன்மதிப்பை பெறுகிறாள் அப்படின்னு தேசிகன் ஸ்லோகத்தை ஒரு கருத்துரையா சாதிக்கிறேன். அதாவது இவாளே கருணாமூர்த்தி, பெரிய பிராட்டியார் பூ பிராட்டியாரெல்லாம் கருணாமூர்த்தி, ஆனா எம்பெருமானுடைய தயை என்ற குணம் வந்து எப்படி ஒரு பிராட்டியாரது? அப்பேற்பட்டதான இந்த திருவுருவத்தை உடையதான இரண்டு பிராட்டியினுடைய நன்மதிப்பை பெறுகிறாள்னா எந்த காரியத்தின் மூலமாக இந்த சீனிவாசனுடைய தயாதேவி இந்த தேசிகனான என்னை ரட்சிப்பதற்கு ஒரு பிரயத்தனம் பண்ணி, பிரயத்தனம் என்ன வஸ்துதகா என்னன்னா எம்பெருமானை தன் பக்கலிலே மயக்கி எம்பெருமானை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சுட்டு தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ற அந்த ஸ்திதியை பார்த்து இந்த பூப்பிராட்டியும் பெரிபிராட்டியும் ரொம்ப சந்தோஷிக்கிறாள் அப்படின்றதானதுதான் இந்த பாசுரத்துடைய தாத்பரியார்த்தம்னு பெரியவா சாதிக்கிறான். தேசிகன் எப்படியும் வந்து தன்னை நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறார். வரதராஜ பஞ்சாசத்து ஜெய்விநாயக பஞ்சாசத்தெல்லாம் எல்லாம் சொல்லி நமக்குறைப்பார் உளரென்று நாடுவோமே அப்படின்னார். அமிர்தா சுவாமி சாதிக்கும் போது சுவாமி தேசிகன் காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றொன்றே கண்ணனைய கண்டுரைத்த கடிய காதல் பாண்பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் பழமறையின் பொருளென்று பரவுகின்றோம். வேண்பெரிய விரிதிரணீர் வையத்துள்ளே வேதாந்த ஆரியனென்று இயம்ப நின்றோம். நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்குரைப்பார் உளரென்று நாடுவோமேன்னு சொன்னேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா எனக்கும் புத்தி சொல்லக்கூடியவா இந்த லோகத்தை நிறைய பேர் இருக்கா? அப்பேற்பட்ட வாளை சென்று நாடி நாம் வந்து ஒரு அபியாசம் பண்ணுவோம் என்ற ரீதியிலே சுவாமி தேசிகன் அந்த ரகசியத்தை சாய்ச்சிருக்கார். அததான் இந்த ஸ்லோகத்தையும் சாய்கிறார். நன்மதீமைகள் ஒன்று மறிய நாரணா என்னும் இத்தனையல்லால் அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரம். எனக்கு நன்மை எது தீமை எது என்று பகுத்தறியும் தன்மையும் அந்த புத்தி என்கிட்ட இல்லை. சிஷ்ய தேகம் சாதிமான் துவாம் பிரபன்னம் என்று அப்படி கூட எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணிடத்திலே சொன்னானோ அதை கூட எனக்கு சொல்ல தெரியாது. விஞ்ஞான ஞானம் எது, ஆத்ம ஞானம் எது, லோக திருஷ்டி எது, லோகத்திலே வந்து நல்ல கிரியை எது கெட்ட கிரியை எது என்று பகுத்தறியும் குணமும் சிறிதளவும் கிஞ்சி தப்பி மமகதே நாஸ்தி என்று அடியனிடத்துல இல்லை அப்படின்னு நான் இருக்கேன். ஏ தயாதேவியே, நான் செய்கின்ற பாவங்களுக்கு எனக்கு அநேக விதமா தண்டனைகள் கிடைக்கும், ஆனா நான் உன் திருவடியை பற்றினதாலேயே நீ என்ன பண்ற அப்படின்னா ஒரு புருஷகாத பூதையாகி என்னை ரட்சிக்க வேண்டும் என்று நீ சங்கல்பம் பண்ணிக்கொண்டு சுதந்திரனான பெருமாளை நீ உன்னோட மாய மயக்குக்களாலே மயக்கி எம்பெருமானை உனக்கு தாசனாக வரிக்கிறான்னு சொல்ற. அதாவது நீ இட்ட வடக்காய் அந்த திருவேங்கடமுடையான் இருப்பவன் போலும் அவன் வந்து இந்த ஜீவாத்மாக்களை லீலோபகரணங்களாக கொண்டு இந்த பூமியிலே ஒரு விளையாட்டு விளையாடவரான். ஆனா நீ உன் விளையாட்டை விளையாடி உன் விளையாட்டாலே அவனை மயங்க வைத்து ரொம்ப உன் வசப்படுத்தி இருக்கமா அப்படின்னு சொல்ற. நீ இட்ட வழக்கா எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தை இந்த லக்ஷ்மணன் வந்து பெருமாளிட்ட வழக்கா இருந்தாரோ அதை போல அடிமை தொழில் பூண்டேன் என்ற ரீதியிலே நீ வந்து பெருமாளை உனக்கு அறிவுப்படுத்தி வச்சிருக்க. காரணம் அப்படின்னு கேட்டா என்ன ரட்சிக்கணுமா உனக்கு? நான் மகா பாபி, என்னை ரட்சித்து இந்த ஜீவனை ரட்சித்து அந்த திருவேங்கனுடையான திருவடியில சேர்க்க வேண்டும் என்பது உன்னுடைய சங்கல்பமா இருக்கும் போது எம்பெருமானுடைய திருஷ்டியானது என் மேலே ஒரு கோப திருஷ்டியா ஆகாதபடி நீ உன்னுடைய விளையாட்டுகளாலே அவனை மயக்கி வச்சுருக்கமா? அப்போ என்னன்னா பெரிய பிராட்டியாரம் பூபிராட்டியாரம் உன்னை பார்க்கறா பாரு, இந்த தயாதேவி என்ன குணமானது இந்த ஜீவாத்மாவை ரட்சிப்பதற்கு எம்பெருமானே மயக்கெடுத்து பாரு அப்படின்னு சொல்லி உன்னுடைய அந்த சித்து விளையாட்டுகளிலே பூபிராட்டியாரும் பெரிய பிராட்டியாரும் பகுமானத்தோடு அவ திருவுள்ள பத்தி உண்மையிலே ரொம்ப ஒரு பிரியமா இருக்கா, அவளுடைய நன்மதிப்பை உன்னுடைய விளையாட்டால எம்பெருமானை மயக்குவதாலே என்னை ரட்சிப்பதாலே நீ பெறுகிறாய் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய இந்த பாசுரத்துடைய சாராம்சமா பெரியவா வியாக்கியானம் சாதிக்கிறார். விஷயம் என்னன்னா ஒரு ஸ்திரீ இன்னொரு ஸ்திரீயை ஒத்துக்க மாட்டா லோகத்துல. நம்ம ஆத்லயங்களே பாக்குறோம், மாமியார் ஒண்ணு சொன்னா மாட்டு பொண்ணு சொல்லுவா, பொண்ணு ஒண்ணு சொல்லுவா, பகதாத் மாமி ஒண்ணு சொல்லுவா. அவளுடைய உப்பீரன் வந்து என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காது. இது லோக திருஷ்டி, இல்லந்தோறும் இதே ஒரு கதை தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி காட்டும் விஷயம் தர்மம் என்னன்னா, எப்ப வந்து பெண்கள் ஒருவரை மதிப்பது வந்து துல்லபமா இருக்கோ, ஆனா இந்த பிராட்டி மூணு பேரும் அனாயாசமா தயாதேவியை வந்து அவ மேல ஒரு பகுமானமா இருக்காளே அப்படின்னு பார்க்கும்போது லோகத்துக்கு ஏதோ விஷயம் சொல்லுவது போல இந்த பாசுரம் அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து உள்ள குடஞ்ச விஷயத்தை எடுக்கிறா ஆச்சாரியாள், நம்ம ஆச்சாரியாள். ஆனா பகுமதி மகுமதி மனபாயம் விந்தசி ஸ்ரீதரண்யோஹோ ஹே ஸ்ரீனிவாசே அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் அழகா தலை கட்டி கொடுக்கிறார். ஒரே பிரில சொல்லணும்னா சாராம்சத்தை, தேசிகனை ரட்சிப்பதற்கு, குணமில்லாத இந்த ஜீவனை ரட்சிப்பதற்கு குணமுடையதான தயாதேவி எம்பெருமான மயக்கி தன் கட்டுப்பாட்டிலே வச்சுண்டு இந்த பூபிராட்டியினுடையவும் இந்த பெரிய பிராட்டியினுடையும் நன்மதிப்பை பெறுகிறாள் என்பதுதான் சாரார்த்தம் இந்த பாசுரத்திலே. கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.